காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான். காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த

எது தவறு? என்னை விட உந்தன் உள்ளம் என்னுடைய உயிர். காதலனும் சொல்லை நானும் சொல்லவில்லை, சொல்ல வந்த நேரம் காதல் எந்த கையில் இல்லை. காதலனும் சொல்லை நானும் சொல்லவில்லை, சொல்ல வந்த நேரம் காதல் எந்த கையில் இல்லை. வாழ்வு தந்த வள்ளல் வாங்கிக் கொண்டு போக, வாழ்த்து சொல்ல நானும் வந்தேன் கண்கள் ஈரமாக. என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம், உன்னை எண்ணி வாழ்வதே என் இன்பம். என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம், உன்னை எண்ணி வாழ்வதே என் இன்பம். இங்கு நீ சிரிக்க நான் பார்த்தாலே என் காதல் வாழும். நீ வாழ்க நலமாக, நீ வாழ நலமாக. தரியா, இமேல் லவ் லெட்டர் தரியா. இளையவளே இடையொரு நூலகம் படித்திடவா, பணிவிழும் இரவுகளாயிரம் இடைவெளியறத்து சொல் நமக்கு உன்னாட ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன, என்னை தீண்ட கூடாதென வாரோடு சொல்லாது வங்கக் கடல், என்னை ஏந்த கூடாது கையோடு சொல்லாது புல்லாங்குடல். நீ தொட்டால் நிலவில் கரைகளும் நீங்குமே, பிழிகளில் வழிந்திடும் மழகு நீர்வீழ்ச்சியே, எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே, உனவிட வேறு நினைவுகள் ஏ ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா.